இதயத்தை ஏதோ ஒன்று இழுக்குது கொஞ்சம் இன்று இதுவரை இது போலே நானும் இல்லையே கடல் அலை போலே வந்து கரைகளை அள்ளும் ஒன்று முழுகிட மனதும் முழுகிடமா